அப்படி இருக்கிற காலத்துல ராசா கடைக்கு இந்த புல்லாங்கல ஊதின உடனே எல்லாரும் கோஷ்டி கோஷ்டியா நிறைய வந்து சேர்றான். கண்ணனும் ரொம்ப அழகாக வேணுகானம் பண்றான். எப்படி அழகாக வேணுகானம் பண்றான் அப்படின்னு கேட்டா, சிறு விரல்கள் தடவி பரிமாற செங்கன் கோட செய்யவாயு கொப்பளிப்ப குருவெயர் புருவம் ஊடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது என்பர் ஆழ்வான். ஆக அவன் பாடச்சே எப்படி இருக்கோ அது அப்படியே இருக்கான். அப்படியே படம் பிடிக்கிறார் ஆழ்வான். தன்னுடைய அந்த ரந்திரங்களை ஒரு ஓட்டைகளையும் தன்னுடைய விரலால மாற்றி மாற்றி அப்படி தடவி தடவி தடவி அடைச்சு அந்த சொர விநியாசங்களை பண்ணுகிறான். அந்த சமயத்துல செங்கன் கோட அப்பொழுது கண் ஒதுக்குதா இப்படி பார்க்கறது ஒரு இடத்துல செய்ய வாய கொப்பளிப்ப வாயெல்லாம் இது பண்ணி ஊதுற. சில சமயம் பாடுற காலத்துல வாய் பெருசா அப்படி பெருத்துக்கிறது ரெண்டு பக்கமும். குருவை எற்புருவம் கூடலிப்ப உருவ ரெண்டு என்ன பண்றது அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அது ஒரு சமயம் கோணலா போறது, ஒரு சமயம் இன்னொரு சேர்றது ரெண்டு புருவங்களும். இது மாதிரி புருவங்களுடைய வெளிப்பாடுகள் இப்படி மாறி மாறி இருக்கிறது. இப்படியாக கோவிந்தம் குழல் ஊடு ஊதின போது இப்படி அழகாக குழலை கொண்டு அழிகிறான். இப்படி குழல் ஊடுகின்ற காலத்தில் கோபிகள்லாம் ஆடிக்கொண்டே தாளம் போடுகிறார்கள். தாளத்தை அனுபவிக்கிறோம். வலையானான் புராணாஞ்ச கிங்கணீனாஞ்ச யோஷிதாம் சப்ரியானாம் அபூத் சப்தா சுமலோ ராசமண்டலே. ராசதீட ஆரம்பிச்சாச்சுன்னா ஒரே சப்தம்னா சுமலகான்னா என்ன சப்தம் அப்படின்னா வலையானான் புராணாஞ்ச பல்லாயிரக்கணக்கான கோபஸ்திரிகள் ஒவ்வொருத்தரும் நிறைய வலைகளை தொடர்ந்து போட்டு இருக்கா. அப்புறம் காலில் நூபுரங்களை அணிஞ்சிருக்கா. கிங்கிணீனாஞ்சயோஷிதாம் அந்த நூபுரங்கள்ல ஒவ்வொன்றையும் சலங்க தொங்குறது. ஆக இவள் ஆடுகின்ற காலத்துல எப்படி இருக்கு எல்லாம் ஜில் ஜில் ஜில் ஜில் ஒண்ணு கொண்டு சத்தம் பிரமாதமா கேட்கறது. கண்ணன் ஊதுகள ஊதுறான். இந்த சப்தம் அதுக்கு பக்கவாத்தியம் போல இந்த சப்தம் எல்லாம் சேர்ந்து ஒரே கோஷமயமாக ஒரே சப்தமாக ராசக்கிழியம் போது சப்தம் கேட்கறது. சிதல வலைய செஞ்சா சிதழை சுவாமி சாதிக்கிற கோபிகளுடைய சிதில வலைய செஞ்சா அந்த வலைகள் எல்லாம் சிதிலமாக தொடர்ந்து போட்டுருக்க அப்படின்னால அதுலேருந்து இருக்கும்படியான ஒலிகள் எழுகிறது. அந்த ஒலி எப்படி இருக்குன்னு கேட்டார். அது ஜில்லுன்னு இருக்குன்னு தான். கண்ணாடி வலை எப்படி இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும். கண்ணாடியை தொட்டா ஜில்லுன்னு தான் இருக்கும். அதுவும் அவர் கையில் எடுத்துக்கிறது அடிக்கடி ஜலம் பட்டு இது மோர் பட்டு தயிர் பட்டு இப்படியே இருக்கிறதுனால அது ஜில்லுன்னு இருக்குமா. ஆக சிதல வலைய செஞ்சா சீதலைகின் அந்த வலைகளை அடைந்த கைகளோடு கூட தாளம் போடுகிறார்கள் அவனுடைய வேணுகானத்திற்கு ஏற்ப. ஆக கோபிகளுடைய தாளம் தாளம் அந்தளவுக்கு முடியாத பழையர்களுடைய ஓசை அப்புறம் இதெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டார். சுவாமி தேசியம் அதை உத்தரவிச்சார். இது என்ன சத்தம் போடுறது இல்லையுமா, இது வந்து சிக்ஷை பண்றது சிக்ஷை பண்ணி வைக்கிறது சிக்ஷை சொல்லி கொடுக்கறது யாருக்கு அப்படின்னா வேணுவுக்கு. என்ன வேணுவுக்கு என்ன சிக்ஷை கொடுக்கறது அப்படின்னு கேட்டார். லலித விருத்தின் சிக்ஷிதா அப்படின்னா சிதில வலைய செஞ்சா சிதழை ரத்ததாளகி இந்த தாளங்களால என்ன பண்றான்னு கேட்டா ஜெயதி லலித விருத்தியும் சிக்ஷிதோ வல்லவீனாம் அப்படின்னு சாதிச்சார். வல்லவீனாம் லலித விருத்தியும் சிக்ஷிதா வல்லவீனாம் சிதில வலைய செஞ்சா சிதழகி ரத்ததாளகி அவருடைய தாளங்களால இந்த தாளங்களுடைய ஓசை என்ன பண்றது அப்படின்னு கேட்டா சிக்ஷை சொல்லி கொடுக்கறது. எதுக்கு வேணுவுக்கு என்னது சிக்ஷை கொடுக்கறது அப்படின்னு லலிதாங்கிற ஒரு விருத்தியை சிட்டி கொடுக்கிறது. லலித விருத்தின்னா என்ன, அபிநயத்தில் நாட்டியம் ஆடுறாள அபிநயத்தில் அது ஒரு விதமான வகையான அபிநயத்துக்கு லலித விருத்தின்னு பேரும். அதை வர்ணிக்கிறார். விநியாச பங்கி அங்காணாம் புருவிலாசாக மனோகராக சுகுமாராக பவேயுச்சேது லலிதம் தது உதீரிதம். லலிதம்னு பேரு அந்த நாட்டியத்துக்கு. அது எப்படி இருக்கணும், விஞ்ஞாச பங்கிகி அங்கானாம் எம்பெருமான் வேணு வச்சிருந்து ஆடிக்கிண்டு அவன் பாடுற காலத்துல என்ன விஞ்ஞாச பங்கி உடம்பெல்லாம் கை ஒரு நிமிஷம் நெளியறது, உடம்பு நெளியறது, கால் நெளியறது, இடுப்பு நெளியறது. ஆக ஒவ்வொரு உறுப்புகளும் இப்படி எப்படி நெளியறது, அந்த நெளியறது கண்ணாப்பனா நெளியறத பார்த்தா நமக்கு விகாரமா இருக்கும். ஆனா கண்ணன் நெளியறது அந்த ஆட்டத்துக்கு பாட்டுக்கு தகுந்தபடி நெளிகின்றபடினாலே பாக்குறதுக்கு நமக்கு சந்தோஷமா இருக்கு. அதோட கூட ரூவிலாசாக அத்தனை பேரையும் பார்த்துட்டு தன்னுடைய புருவத்தை நெரிக்கிறான். அவன் கண்ணன் கண்ணால பார்க்கிறான், புருவத்தை நெரிக்கிறான். அந்த புருவ நெரிப்புகளும் எப்படி இருக்கு, அதுவும் ரொம்ப அழகாக இருக்கு. இவைகளெல்லாம் ஆக உடல் நெளிப்பு புருவ நெளிப்பு இவைகளெல்லாம் சுகுமாராஷ்டேது அதெல்லாம் அழகாக நாம் சந்தோஷமா அனுபவிக்கக்கூடியதாக அமைந்து விட்டால் அந்த நாட்டியத்துக்கு என்ன பேரு? லலிதம்னு பேரு அப்படின்னு இலக்கணம் சொன்னார்கள். அத மாதிரி இங்க அவனி சாஸ்திரத்தில் சொன்ன பிரகாரம் இங்க கைகளினுடைய நெளிப்பு, புருவங்களுடைய நெளிப்பு, உடலினுடைய வளைப்பு எல்லாம் சேர்ந்து பரம மோகமா இருக்கு. பார்த்த உடனே கண்ணனை பார்த்தா எல்லாம் அப்படியே மயங்கி சொக்கி அப்படியே கீழே விழுறாப்ல இருக்கா, அப்படி மயங்குறா எல்லாரும். அப்ப எப்படி அது ஏன்னா அந்த லலித விருத்திங்கிற அபிநயத்துக்கு அவ்வளவு காரியங்கள் அவ்வளவு மயக்கம் பிறரை மயக்கக்கூடியதான ஒரு சக்தி அதுக்கு இருக்கு. ஆக ஆனா உலகத்துல பாட்டிற்கேற்ப பக்க வாத்தியங்கள் வாசிப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் இங்க எம்பெருமா என்ன பண்றான், கோபியனுடைய தாளத்திற்கேற்ப அழகாக வேணுகானம் பண்ணுகிறான். அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இவன் வேணுகானம் பண்றான், இவ கீழே கூட இருக்க முடியாத அத்தனை பேரும் கோபஸ்திரிகள்லாம் தாளம் போடுறான். இத பார்த்தோம்னா இந்த அழக சேவிக்கிறதுக்காக கூட்டம் கூட்டமா தேவர்கள் கூட்டங்கள்லாம் வானத்துல வந்து கூடி அதுல கிண்ணறுகள் கும்பருகள் இவரெல்லாம் இருந்து ஒருத்தர் மிருதங்க வாசிக்கிறா, பல பேர்கள் பல பேர் வந்து கிண்ணற வாத்தியத்தை வாசிக்கிறான். இப்படியான பக்க வாத்தியத்தை அவ இந்த கச்சேரிக்கு மேல இருந்து தேவர்கள் எல்லாம் பண்றா, பக்கத்துல இருந்து பக்க வாத்தியம் வாசிக்கிறான். இப்படியாக பார்த்தா கோபிகளுக்கு அந்த கானத்திற்கேற்ப ஒரு தாளமும் போட தெரியாத வாழ்க்கை. அப்படி இருக்கிற காலத்துல கண்ணன் அவர்களெல்லாம் அனுசரிச்சு என்ன இவாளுடைய தாளத்துக்கேற்ப இந்த தாளம் தப்புன்னு புரட்சியார் நினைக்காமல் தேவர்கள் நினைக்கப்படாது. ஏன்னா மிருதங்க வாத்திய வாசிக்கிறான், என்ன கண்ணன் நிழலாக வாசிக்கிறான், பிரம்மகத்திகள் என்ன தாளம் போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டா என்ன பண்றது? ஆனா நம்முடைய பக்தர்களுக்கு அந்த கட்டவேறு வரப்படாது. என்ன பண்ணா இவர்களுடைய தாளத்திற்கு ஏற்ப தன்னுடைய சொரத்தை புல்லாங்குழல்ல மாத்தி அமைச்சுக்கிட்டு என்ன இந்த தாளங்கள்லாம் சரியான தாளம் நினைக்க முடியாத அளவுக்கு தன்னுடைய வேணுகானத்தை அவன் பண்ண ஆரம்பிச்சான். அப்பே அழகான வேணுகான் இது. எம்பெருமான் எப்பவும் தன்னை சேர்ந்தவாளை அனுபவிச்சுன்னு பல பேரை சேர்த்து அனுபவிக்கக்கூடிய சக்தி உடையவன். ராமாவதாரத்துல பார்த்தோம், ராமாவதாரத்துல அதே ராமன் இதுல பஞ்சவடியில சண்டை வரபோது கரதூஷ்ணா சம்ஹாரம் பண்ற காலத்துல 16,000 அரக்கர்களை சுலபமா சீர்த்து கட்டிவிட்டான். இந்த யுத்தத்துல கஷ்டமே கிடையாது ராமனுக்கு. தெரிஞ்சா எதிரம்பு போடுறவாளோ இன்னொருத்தனை அனுசரி இன்னொருத்தனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்போ எதுவுமே இல்லை ராமனுக்கு. அதனால எல்லாரும் சீர்த்து கட்ட வேண்டிய பொறுப்பு தான், காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாரோ அவ ரெண்டு பேரையும் உள்ள ஒரு குகையில கொண்டு வச்சுட்டான் சென்ன லட்சுமணனையும் சீதையும். அதனால அவளை அடிச்சு தள்ள வேண்டிதான், ராமனுக்கு அந்த சங்கடமே இல்லை. ஆனால் ராமராவண யுத்தம் நடந்துட்டு இருக்கோம், லங்கையில யுத்தம் நடந்தது, லுக்கையில நடந்த போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோம்னா கோடிக்கணக்கான குரங்குகள் எல்லாம் ஒன்று குறைஞ்சிருக்கு. தெரிஞ்சா ஆனா இவர்களுக்கு படை யாரு? கோடிக்கணக்கான குரங்குகள். இந்த குரங்குகள் எல்லாம் எப்பேற்பட்டதுன்னா சபல புத்தி மிலிட்ரியில் இருக்கிறவா எப்படி இருக்கணும்னு கேட்டோம்னா சாபல்யம் கூடாது, ஆடாத அசங்காத அப்படி எப்படி நிக்க சொல்றோம்னா அப்படி நிக்கணும், எப்படி துப்பாக்கி சுடணுமோ அப்படி துப்பாக்கிடணும், அப்படி இருக்கணும், அப்படி அசஞ்சா குறி தப்பி போடும் இல்லையா. அப்பேற்பட்ட குரங்குகளை வச்சுக்கிட்டு அதுகளும் ராமனோட யுத்தம் பண்ணிட்டு அதுக்கு பேர் கொடுக்கும்படியாக அவளுக்கு நல்ல பேர் வர முடியாத ஒரு யுத்தத்தை பண்ணணும்னா அப்ப ராமன் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும். அதுபோல ஆக தன்னை சேர்ந்தவர்களை அனுசரிச்சு அவர்களுக்கு நல்ல பேர் வர முடியா பண்ணக்கூடியதுங்கிறது எம்பெருமானுடைய திருவள்ளுவர் ராமாவதாரத்தில் பார்த்தோம். கிருஷ்ணாவதாரத்துல இந்த பண்ற தாளங்கள்லாம் தப்புன்னு பதச்சியார் தேவர்கள் சொல்லப்படாது அப்படி மேல எல்லாரும் கூடியிருக்கா சொல்லப்படாது அப்படிங்கறதுக்காக இவருடைய தாளத்திற்கு ஏற்ப அழகாக வேணுகானத்தை வாசிச்சானான் கண்ணன். அந்த அதுல கிருஷ்ணனுடைய அவனுடைய சொரம் ஜாதி தாளம் இதெல்லாம் இருக்க இதெல்லாம் இந்த கோபஸ்திரிகளுக்கு தெரியாது. தெரியாம இருந்தாலும் கூட அந்த ஆனா இந்த ராசம் சொல்றீங்க, இந்த ராசக்கிரீடங்கிறது இது ராக தாள பிரதான தாளம் ராகம் இதெல்லாம் ஒழுங்கா இருக்கணும், அப்போதான் ராசக்கிரீடங்கள் ஒழுங்காக அமையும். ஆக இந்த சித்தால் கந்தர்வா கிண்ணர்கள் மற்ற தேவர்கள் இவர்கள்லாம் அவளும் அழகாக பாடும்படியாக அவர்களும் பக்கவாசி ஒழுங்காக வாசிக்கும்படியாக அத்தியாவசியமாக அமைஞ்சது எம்பெருமானுடைய வேணுகானம். வேணுக்கு அவ்வளவு சிறப்பு சொன்னார். அந்த வேணு எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டா அந்த வேணு அவ்வளவு அழகா ஏன் வாசிச்சது அப்படின்னு கேட்டா அதுக்கு சுவாமி ஜெயிக்கும் அதுக்கு ஒரு விசேஷம் கொடுத்தார். அகில புவனரட்சா கோபவேஷ விஷ்ணோ வேணு தெரிஞ்சா எம்பெருமானுடைய வேணு. அவன் எப்படி பண்ணுவான் எம்பெருமான்? அகில புவன ரட்சா கோபவேஷம். அவன் கோபவேஷம் எதுக்காக போட்டு இருக்கான்? உலகம் எல்லாவற்றையும் காப்பாற்றணும் என்கிற எண்ணத்தோட கூட அவன் வந்தவன். அப்படி வந்திருக்கிற காலத்துல இந்த கோபஸ்திரிகள் எல்லாம் காப்பாத்தாம போவனா? அதனால உலகத்தெல்லாம் காப்பாத்துறதுக்காக கோபவேஷம் போட்டவன் அவன். அதோட கூட கோபசப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லுவான். கோபன் சொன்னாக்க மாடுகளை மெய்ப்பதுனால கர்ஷணம் பண்ணுவதனால இடஜாதியில பிறந்த கோபன் கண்ணன் சொல்லலாம். அதே சமயத்துல கோபங்கிறதுக்கு பூமின்னு அர்த்தம், கோபன்னா பூமி ஆளுகின்றோம் அரசன் அர்த்தம். ஆக எல்லாரையும் ஆளக்கூடிய தன்மையுடையனாக அரசனாக வந்தவன் அல்லவா அவன். அதனால தன்னுடைய பிரஜைகள் எல்லாம் ஒழுங்காக ஆள வேண்டிய பொறுப்பு. ஆக பிரஜைகள் எல்லாம் வண்டி தன்னிடத்திலேயே வந்து தன்னுடைய தன்னை அனுபவிக்க வேண்டும் என்று வருகின்ற காலத்துல அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சுகத்தை கொடுக்கணும் என்பதற்காக இந்த ராசக்கடையில வேணுவானத்தை அழகாக வன் பண்றான். அந்த வேணும் இவர்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கறது எப்படி? அந்த எம்பெருமான பேர் பெற்றவன் விஷ்ணு அண்ணா, விஷ்ணு கோப வேஷம் போட்டான். இவன் எல்லாரையும் காப்பாத்தணும், எப்படி காப்பாத்துறான்னா இவனோ விஷ்ணுன்னார். விஷ்ணுங்கிறது ரெண்டு நிமிஷம் அர்த்தம் உண்டு. விஷ்ணுனாக்க விஷ்ணு யாத்தோங்கிற சாதுல சொன்னவானாக்க எங்கும் பரவி இருக்கான், ஆக அந்தந்த இடத்துல இருந்துட்டு இருக்கான். அதனால அங்கனாம அந்தரே மாதவான்னு ஒவ்வொரு கோபஸ்திரிகளுக்கும் நடுவில் இவனும் ஒவ்வொருத்தரோட கூட கூட இருந்தான்னு சொன்னாக்க இவன் விஷ்ணு அல்லவா, எங்கும் இருப்பவன் அல்லவா. அதனால ஒவ்வொரு கோபஸ்திரிகளோட இருப்பது பெரிய காரியமான இல்ல, ஒரு 1000 பேரோட இருக்கிறது கஷ்டமே இல்லை அவனுக்கு. அதனால அப்படி அரசு அதுக்கு சொல்லலாம். ஆனால் இந்த விஷ்ணு இங்க எப்படி வந்தான் அப்படின்னு கேட்டார், வச காந்தோங்கிற தாதுல இருந்தும் விஷ்ணுன்னு ஆகும் வியாக்கியாதாக சொல்றான். அப்போ எல்லோரையும் கவரக்கூடியவன் விஷ்ணு என்று சொன்னால் எல்லோரையும் தன்னிடத்திலே கவர்ந்து இழுத்து அவர்களுக்கு நலனை செய்யக்கூடியவன் அப்பேற்பட்டவன் அகில உவனரட்சா கோபவேஷ்ய விஷ்ணோகம். அப்பேற்ற விஷ்ணு கோபவேஷம் போட்டான். கோபவேஷம் போட்டான்னா என்ன அர்த்தம்? நமக்கே மனசு கஷ்டமா இருக்கு. எம்முன்னு பீதாம்பரதாரியா இருக்க முடியான கண்ணவினா தெரிஞ்சுதா புசும்பொம்னு ஒரு மரமா, அந்த மரத்தினுடைய பட்டையை உரிச்சு எடுத்தா அது கொஞ்சம் மெரிசா இருக்குமா, ரொம்ப முரட்டுத்தனம் இல்லாம தெரிஞ்சா அதை கட்டின்னு இருக்கான். இவன் காட்டுல பிருந்தாவனத்துல காட்டுல இருக்கிற ஜனங்களோட பழகுன்றபடினால எங்க எங்க பழகணுமோ நாமும் எங்கேயுமே போனாக்க அங்கங்க ஊர்ல இருக்கிறதபடி பழகினாத்தானே நம்மையும் மதிப்பாவா. அதனால காட்டுல இருக்கிற காலத்துல காட்டுல இருக்கிற ஜனங்களுக்கு தகுந்தபடி வேஷம் போட்டாங்க. அதுக்காக இவன் என்ன பண்ணான், பீதாம்பரம் கட்டின்னான் இல்ல, அந்த மர உரிய தான் கட்டின்றிருக்கான். இவன் கையில வஸ்திரமாக கட்டின்றிருக்கான் தெரிஞ்சா, கையில அப்பப்போ மாடுகளுக்கு சில சமயம் தனக்கு தேவை என்ன ஒண்ணா பாலை கறந்து சாப்பிடுவான், பக்கத்துல இருக்கிறவளுக்கும் பாலை கறந்து கொடுப்பானவன். அப்ப பாலை கறக்கிறதுக்கு நல்லா பாத்திரம் சித்த பண்ணி பல பலன்னு வச்சிருப்பான். அந்த பாத்திரம் இல்ல இவனுக்கு இடையனுக்கு, இவனுக்கு என்ன பால பாத்திரம் அப்படின்னா இந்த அகலம் அந்த வாரைகளுக்கு எல்லாம் வந்து பாருங்க மூங்கல், அதுல ஒரு கணுவில் அரண்டு அறுத்துட்டு இன்னொரு பக்கம் அறுத்துட்டு வச்சுட்டா அது ஜோசல மாதிரி பெருசா அவ்வளவு சேர்த்துருக்கும், நிறைய சீர்த்தம் கொள்ளும். மைசூர் அந்த பக்கம் எல்லாம் அதுல கொஞ்சம் நீட்டி விட்டு ஓட்ட போட்டு அதை கணத்திலே இவன் தூக்கிப்பான். அதனால இவன் பால் கறக்கிறதுக்கு பாத்திரம் கையில என்ன வச்சிருக்கான் தெரியுமோ, இந்த மூங்கல் பாத்திரம் இருக்க அதை கையில வச்சிருக்கான். இவாளுக்கு தகுந்தபடி அந்த வேடம் போட்டுக்கிட்டு அப்புறம் மாடுகளை அடக்கிறதுக்காக கையில ஒரு கயிறு கழி, அப்புறம் அரை இடுப்புல சலங்கை கட்டிய ஒரு அரணான் போட்டுருக்கான். இப்படியா தலையில ஒரு முண்டாச்சு, இந்த வேஷம் எப்படி இருக்கும் பார்த்துங்களோ. ஆக இப்ப ஏற்பட்ட கோப வேஷ்ய விஷ்ணு, ஆக இத மாதிரி முண்டாச்சு கட்டி இருக்க முடியாத கோபம் கோபிகளுக்கோ எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்டோம்னா சாதாரண கோபனுடைய அதராபதபானங்கிறது எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கும். ஆனால் இந்த கோபத்துக்கான அகில புவன ரட்சா கோபம் இருக்கானே, உலகத்தை எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்காக வந்து இந்த கோப வேஷதாரியான இவன் இருக்கானே, இந்த அதராபதமானது லேகில கட்டா கிட்டாது வாழ்க்கை. அதனால இவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னு கேட்டோம்னா உலகத்தை காப்பாற்றுவதற்காக இந்த வேஷம் போன்றவன். ஆகவே இவனுடைய அதராமிரதம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், கிடைச்சா அதை விட பாக்கியம் வேற ஒண்ணும் இல்லை. அதனால வச காந்தோங்கிறதுனால எல்லாரையும் கவரக்கூடிய அளவுல எங்கேயும் ஒரே பிரகாசம் தெரிய முடியாத திருமேனியோட கூட இந்த கண்ணன் இந்த ராசிரியர்கள் ஈடுபட்டு இருக்கான். அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டவனா, அத ராமனை வர்ணிக்கிற காலத்துல தண்டகாரண்யம் அப்படின்னா கண்ணன் கரிய தெரியுமேனி, மரங்கள் நிறைய இருந்து அடர்ந்து இருக்கு காடு. அப்ப காட்டுக்குள்ள போனா எப்படி இருக்கும், நிறைய நிழல் இருக்கு அப்படின்னாலே இருட்டா தான் இருக்கும் காட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க அடர்ந்த காட்டுல. அங்க நுழையிற இடத்துல ராமபுரான் உள்ள வந்த உடனே சோபையன் தண்டகாரண்யம்னா பல பல எல்லா மரங்களும் பல பல பல பல ஜொலிக்கிறது அப்படியே இதழ்கள் எல்லாம் பூக்கள் எல்லாமே. ஏன் எம்பெருமானுடைய திரிவேணி காந்தி ராமனுடைய திரிவேணி காந்தி காட்டுல எங்கும் பரவிட்டு அவ்வளவு அழகா இருந்ததுன்னு வால்மீகி அனுபவிச்சு பேசுறாங்க. அதையே சுகாச்சாரியர் விடாமல் சோபையன் நிஜயா தீத்யா யமுனா தீர காரணம், இந்த கண்ண என்ன பண்ணா இவனும் கரியமேனி உடையவன் தானே, இவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டா யமுனா தீர காரணம், அவன் தண்டகாரண்யத்தை பிரகாசிக்க முடியாது பண்ணான், இவன் யமுனா நதிக்கிற இருக்க முடியாத காடு இருக்கேன், அந்த காட்டுல நிஜயா தீப்தியா சோபயன் அப்படின்னா தன்னுடைய தேக சரீர காட்சியினால அதெல்லாம் அழகாக இருக்க முடியாது, பளிச்சுன்னு தெரிய முடியாது, அப்படி இருந்தான். அதனால எம்பெருமானுடைய காந்தி எப்பேற்பட்டது, எல்லையற்ற பெருமையுடையது, அப்பேற்ற பெருமையோட இவன் வழங்குகிறான். ஆக அப்பேற்ற எம்பெருமான் எப்பேற்பட்டவன், அகிலபுவனரட்சா அப்படின்னா உலகத்தெல்லாம் காப்பாத்திருக்கா வந்தவன். ஆக அந்த உலகத்தை காப்பாத்துறதுக்கு வந்த இந்த கோபன் இவர் இதை இப்படியும் சாதிக்கிறார் சாமி. அது சாதிக்கிற காலத்துல ஜெயசிங்கனுடைய மனசுல எது ஓடுறதுன்னு கேட்டோம்னா சீவாசித்து சீவாசிகார மங்கள ஸ்லோகம் பண்ணச்ச அகில புவன ஜென்ம சேவ பங்காதிலே இனதவீது பூதோர் அதரட்சை கதீஷே என்று எம்பெருமான் எல்லோரையும் காப்பாற்றுறதுக்காக வரக்கூடியவன்ங்கிறத எப்படி சீவாசிகார அனுபவிக்காரோ அதை மனசுல வச்சுட்டு இங்கேயும் அகில புவன ரட்சா கோபவேஷ்ய விஷ்ணோ என்று சுவாமி ஜெயசிங்கன் சாதிக்கிறார். இப்ப ஏற்பட்ட இடையனுடைய சர்வேசனுடைய அந்த அதனாமிரத பானத்துக்காக இவர்களெல்லாம் சஜ்ஜாலாக தயாராக இருக்கிற காலத்துல இப்ப ஏற்பட்ட தேவஸ்திரீகளுக்கெல்லாம் அந்த பானம் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ரீபூ தேவி நீலாதேவி இவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான ஒரு சிந்த வஸ்து இவர்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னாக்க அது ரொம்ப உசந்ததுதான். அவளுக்கு கிடைக்கிறது இருக்கட்டும், அதை விட இன்னும் மட்டமானது அவளாவது ஒரு ஜீவராசியில சேர்ந்து சொல்லலாம். இந்த வேணு இருக்கே அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாளா அந்த எம்பெருமான் தன்னுடைய அதராமிரதத்துக்கு பங்காளிகளாக என்ன இந்த வேணுவுக்கும் பங்கு கொடுத்தான் அம்சவான் வம்சநாளகான். இதுல அதரமணி சுதாயாம் அதராமிரதம் அதனம் எப்படி இருக்கு, பவழம் போன்று சிக்கச்சவேன்னு அழகாக இருக்கு. அந்த சிவந்த அழகான பவழம் போன்ற திருவதரத்தினுடைய அந்த அமிர்தத்தை பருவதில் பங்கு கொடுக்கறதுக்கு வேணுவுக்கும் பாக்கியம் கிடைச்சது அப்படின்னா. ஆக சர்வேஸ்வரியான லட்சுமிக்கே உரிய அதராமிரதத்தில் அச்சேதனமான ஒரு வேணுவுக்கும் ஒரு சமபாவம் கிடைச்சதுன்னு சொன்னா அதை விட வேற என்ன ஆச்சரியம் என்ன. அத வந்து கோபஸ்திரீகளே அழகாக சொல்றா சுரித வேணும்னா சுஷ்டுச்சுஞ்சிதம் என்று. ஆக சுரித வேணும்னு அழகா பாடுகின்ற வேணு இருக்க அந்த வேணுவுக்கும் இந்த அதராமிரத பானம் கிடைச்சது என்று கோபஸ்திரீகளே அழகாக பாடுகிறார் என்று சுகாச்சாரியாலே சாதிக்கிறார். இப்படி கோபவேஷஸ்ய விஷ்ணோ அந்த கண்ணன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டவனா அவன் விஷ்ணுவான் அப்படின்னால ராசகேடல பல ரூபங்கள் எடுத்துட்டு எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் சரிஞ்சா. அப்புறம் இந்த எம்பெருமான் அப்பங்கு எல்லாருக்கும் பங்கு கொடுக்கிற காலத்துல அச்சேதனமான இந்த நாள வம்ச நாளாக என்று சொல்லக்கூடியதான வேணுக்கு குழலுக்கும் கூட தன்னுடைய அமதாமிரத பானத்தை தந்து உதவினான் அப்படிங்கிறது அனுபவிக்கிறார் இங்க. அம்சவான் வம்சநாளா வம்சநாளகா ஜெயதிங்கிறார் சுவாமி தெரிஞ்சா. கண்ணனுக்கு பெருமாளுக்கு நிறைய வேதம் ஜிதந்தா சோத்திரம் பாடிவிட்டு ஜிதந்தே ஜிதந்தேன்னு சொல்லிவிட்டேன். இந்த இடத்துல சுவாமி ஜெயசிங்கன் கண்ணனுக்கு ஜிதந்தே பாடல, சின்ன கண்ணன் கையில் இருக்க முடியாத புல்லாங்குழல் இருக்க அந்த குழலுக்கு ஜிதந்தே பாடுவார் அம்ச ஜெயதி அம்சவான் வம்சநாளகா என்று வம்சநாளகா ஜெயதி அப்படின்னா. வம்சநாளகா ஜெயசின்னு நிகழ்காலத்தில் சுவாமி ஜெயசின் சாதிக்கிறத பார்த்தாக்க என்ன தெரியுது, ஜெயசிங்க நாயகியான நேரடியாக ஒரு புலரோடு இருக்கும் எம்பெருமான நேர சாட்சாத்கரித்து அனுபவிக்கிறார் தெரியுது. ஆக சுவாமி ஜெயசிங்கன் அந்த ராசக்கீழ உள்ள எல்லா லீலைகளையும் தன் கண் முன்னே பார்த்து சேவிக்கிறதுனால ஜெயதி என்று நிகழ்கால பிரயோகம் பண்ணினார் கண்டிப்பாக நாம் சொல்லலாம். அதே மாதிரி வேணுகானத்துக்கு வேணுவுக்கு ஜெயதி என்று இதந்தே பாடுகிறார் சுவாமி ஜெயசிங்கன். இப்ப ஏற்பட்ட வேணு வேணு இப்ப ஏற்பட்டது அப்படின்னு கேட்டா வேணுக்கு இதந்தே பாட வேண்டியதுதான். ஏன்னா ராசங்கிற ஒரு லீலையில வேணுதான் முக்கியம், வேணுகானம் இல்லாதவனா ராசக்கிரீடையே பிரயோஜனப்படாது சரிஞ்சா. எங்கேயாவது தேவதாசிகள் நாட்டி மாறுறான்னு சொன்னா அங்க நட்டுவனாரத பதம் பாடுவான், இன்னொருத்தர் மிருதங்க ஏதோ ஒன்று சின்னதா வாசிப்பான், இந்த ஒலி கேட்டாலே போறோம் இருக்கவா எல்லாரும் விழுந்துருச்சு அதை பாக்கிறதுக்காக இங்கேருந்து ஓடுவான் சரிஞ்சா. நாட்டியங்கிறது அப்பே ஏற்பட்டது சரிஞ்சா. அது போல இங்க என்ன சப்தம் இந்த அனுபவிக்கிறது அப்படின்னு கேட்டா வேணுகானம் தான் இங்கே பிரதானம். வேணுகானத்தை கேட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்து அதை அனுபவிக்கிறான். நிஜம் யகீதம் ததனங்கவர்தனம் விரஜஸ்திரியா கிருஷ்ணகிரீதமானசா அன்யோன்யோ ஜவஜோல ஜவலோல குண்டலாஹ அப்படின்னா வேணுகானத்தை கேட்டா அது என்ன சத அனங்க வர்ஜனம், கண்ணனை போய் இப்பவே போய் சேவிக்கணும், கண்ணனை போய் உடனே பார்க்கணும் ஒரு ஆசை அப்படியே தூண்டுறது. பிரஜஸ்ரீயா கிருஷ்ணகிரிதமானசாகம், எல்லாருடைய கண்ணனை தவிர வேற எந்த நனவுமே இல்லை. ஆயினால ஆஜகு எல்லாம் கண்ணன் இருக்கிறதுக்கு வேண்டியது எல்லாரும் ஓடி வந்தார். எப்படின்னு கேட்டார், அந்யோன்யம் அலட்சிதோஜ்யமா, பக்கத்துக்காரி ஓடி வந்தது இவளுக்கு தெரியாது, இவளுடைய தங்க ஓடி வருது இவளுக்கு தெரியாது, இவளுடைய பொண்ணு வருது இவளுக்கு தெரியாது, ஒத்தர் வர்றது ஒத்தருக்கு தெரியாது. இப்படியாக அத்தனை பேர் விழுந்தடிச்சு இங்க வந்து வேணுகானம் கேட்ட உடனே எல்லாரும் விழுந்தடிச்சு இங்க வந்து வந்தாலும் ஆஜகு அந்யோன்யம் அலட்சிதோஜ்யமா சயத்ரக அந்த எல்லாம் அந்த வர வேகத்தை பார்த்தாக்க அவ போட்டு இருக்கிற நகைகள் அது எல்லாம் ஆடுறது, காதெல்லாம் பிஞ்சு போட்டு போட்டுருக்கு அப்படியே எல்லாம் ஆடுறது. ஏன் சயத்ரகாந்தா எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியான எம்பெருமான் அல்லவா, அவன் நல்லவா இங்க எதுவும் வேணுகானம் பண்றான், அப்படி விழுந்து ஓடி வந்தார்கள். அப்பேற்பட்ட வம்சவான் வம்சநாளா ஜெயதி அந்த மகாலட்சுமிகளுக்கே உரியதான அதனாமிரத பானத்துல பங்காளியாக இருக்க முடியாத அந்த ஒரு குழல் இருக்க, அந்த குழல் ஜெயதி ஜெயதி ஜெயதி என்று அதற்கு இதன் சாப்பாடுகளா சுவாமி தேசிக நாயகி. சித்ராகல்பக சிரவசிகலயம் லாங்கலீகர்ணபூரம் பருஹோத்தம் சஸ்புரித ஜிகுரே பந்துஜீவந்ததானஹ குஞ்சாபத்தாம் உரசிலலிதாம் தாரயன் ஹாரயேஷ்டிம் கோபஸ்திரீணாம் ஜயதிகிதவஹ கோபி கௌமாரஹாரி. முன்பாட்டில் அகில புவனரட்சா கோபவேஷஸ்ய விஷ்ணோஹ என்று கோபவேஷத்தில் விஷ்ணுவாக இருக்கிறார் என்று சாதித்தார். இப்பொழுது அதே கோபாலன் வன்ய வேஷத்தில் அதாவது காட்டில் வசிப்பவர்களுடைய வேடத்தில் இருப்பதாக சாதிக்கிறார். முன்பு கோபிகளாலே லலித விருத்தி என்று நாட்டியத்தில் ஒரு வகையை வேணுவுக்கு சிக்ஷிப்பதாக சொல்லப்பட்டது. இங்கோ கண்ணன் நல்ல குறும்புக்காரன் என்று அவனுடைய குறும்பு செயல்களாலே அவன் கோபிகள் அனைவரையும் வசீகரித்தான் என்று பேசப்படுகிறது. இப்பொழுது அவனுடைய காட்டில் வாழும் மக்களுடைய வேஷத்தில் எப்படி இருக்கிறான் என்பதை பார்ப்போம். சிரவசி கலையன் லாங்கலி கர்ணபூரம், அவனோட காதுல அலங்காரமாக எல்லோரும் பூவை வைத்துக் கொள்வார்கள், அதுபோல அவனும் ஒரு பூவை வைத்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு லாங்கலி என்று பெயர். அது தென்னம்பாளை இருக்கிறதே அதனுடைய பூ மாதிரி இருக்கும், அதை சம்ஸ்கிருதத்திலே ஜலபிப்பலி என்றும் சொல்வார்கள். அந்த புஷ்பத்தை ஒரு காதலே தரித்திருக்கிறான். மேலும் பருகோத்தம் சஸ்புரித ஜிகரஹா மயிர்பீலி இருக்கிறதே அதை தலைக்கு அலங்காரமாக அணிந்து கொண்டிருக்கிறான். அதாவது தலைமயிர் முன்னெற்றி மயிர் இவைகளெல்லாம் நன்றாக வாரி முடிந்து அவைகள் பளிச்சுன்னு தெரிய முடியாத இந்த மயிர்பீலியை அணிந்திருக்கிறான். எப்படியானால் நல்ல பூ காலத்தில் சிறு குழந்தைகளுக்கு பூவை நிறைய தலையிலே சூட்டி மயிர்பீலியும் சூட்டி கண்ணன் வேஷம் போடுவார்கள் அல்லவா, அத மாதிரி கண்ணன் அந்த வேஷத்திலே இப்பொழுது இருக்கிறான். பந்துஜீவந்ததானஹா, பந்துஜீவன் என்று சொன்னால் செம்பலத்தை பூவிற்கு பேர், சிவந்த பூ. அதை முழங்கைக்கு மேல தோல் வரையிலும் செம்பரத்தொம்பூவை ரெண்டு கையிலையும் கட்டின்னு இருக்கான். அந்த செம்பரத்தொம்பூவைய பல பூவுகளை ஒன்றாக சுருட்டி கட்டி அதை ஒரு செண்டு பூ செண்டாக கையிலே பிடித்துக் கொண்டிருக்கிறான். மேலும் குஞ்சாபத்தாம் உரசிலலிதாம் தாரயம் ஹாரயேஷ்டிம், குஞ்சா என்றால் குந்துமணி, குந்துமணி நல்ல சிவப்பு, அதில் கருப்பு புள்ளி இருக்கும். அந்த குந்துமணிகளை கோர்த்து அழகாக மாலையாக ஆக்கி அதை திருமார்பிலே அணிந்து கொண்டிருக்கிறான். வனமாலையை காட்டிலும் இந்த குந்துமணி மாலை இருக்க அதுல கண்ணனுக்கு ரொம்ப பிரீதி போலும். அது மக போக்கியமாக அதை போட்டுக்கொண்டு சந்தோஷப்படுகிறான். அவன் சித்ராகல்பகன் எப்படி இருக்கிறான், அவனுடைய வேஷமே மிக விசித்திரமாக இருக்கிறது. இப்பொழுது காதிலே வெண்மையான லாங்கலி புஷ்பம், கையிலே சிவந்ததான செம்பரத்தம்பு, திருமுடியிலே மயிர்பீலி கருப்பும் பல நிறமாக உள்ளது, மார்பிலே குந்துமணி மாலை அது கருப்பும் சிவப்புமாக உள்ளது. இப்படியாக ஒரு வேஷம் போட்டுக்கிறான். இந்த வேஷம் எப்படி இருக்கிறது, ஒரு குறும்புக்காரன் விடன் மாறி ஸ்திரீகளோடு விளையாடி பேசி வம்பிழுத்துக் கொண்டிருப்பானே அந்த குறும்பனுடைய வேஷம் மாறி இருக்கிறது. இவன் எப்பேற்பட்டவன், கோபி கௌமாரஹாரி என்று பேசுவார்கள். கௌமாரஹாரி என்றால் யௌவன உண்டாகக்கூடிய நிலையிலே இருப்பவர்கள் இந்த கோபஸ்திரீகள். அவர்களெல்லாம் கவரும் வகையில குறும்புக்காரனாக வேஷம் போட்டிருக்கிறான். அந்த வேஷம் கௌமார ஹாரின்னார். அது அவர்களுடைய அந்த யௌவன பருவத்தையே பறிப்பது போன்று இருக்கிறது, கவர்வது போன்று இருக்கிறதாம். சொல்லுகிற வழக்கம் பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம் என்று. ராமனுடைய அழகு மகர்களெல்லாம் கவர்ந்து அவர்களெல்லாம் நாம் ஏன் பெண்ணாக பிறக்கவில்லை என்று நினைக்கும்படியாக ராமனிடத்தில் ஒரு ஆசையை உண்டு பண்ணிட்டான். அதுபோல ஆண்களே ராமனுடைய அழகை கண்டு மயங்கும் போது கோபஸ்திரீடான பெண்கள் ஏன் மயங்க மாட்டார்கள்? அழகலாம் ஒருங்கே கண்டால் யாவரே ஆற்றவல்லார் என்று சொல்வார்கள் கம்பன். அந்த முறையில் மிக அழகாக தோற்றத்தை அளிக்கிறான். அப்படி இது ஒரு அழகான வேஷமா, எல்லாம் காட்டுப்பூவையும் அதையும் தடித்துக்கொண்டு ஒரு குறும்பனாக வேடுவன் மாறி காட்சியளிப்பது கூட ஒரு அழகா அப்படின்னு கேட்டாக்க, சொல்லுகிற வழக்கம் நல்ல அழகா இருக்கிறவாளுக்கு எப்படி அலங்காரம் பண்ணின்றாலும் அழகுதான். இதை காளிதாசன் அழகாக எடுத்து காட்டுவான். சரசிஜமனவித்தம் சைவலேனாபி ரம்யம் மலினமபி ஹிமாம் சோஹோ லட்சும லட்சுமின் தனோதி இயம் அதிக மனோஜா வல்கலேனாபி தன்னி கிமிழி மதுராணாம் மண்டனம் ஆகிருதீனாம். மதுராணாம் ஆகிருதீனாம் கிம் மண்டன பகுதி. அழகாக இருக்கிறவர்களுக்கு எதை போட்டுக்கொண்டாலும் அழகுதான், உயர்ந்த வஸ்துக்குள் வேண்டும் என்பது தேவையில்லை அப்படிங்கிறார். ஏன், துஷ்யந்தன் முதல் முதலாக சகுந்தலையை பார்க்கிறான். அவள் நல்ல அழகி, இருந்தாலும் அவள் இடுப்பிலே கட்டியிருப்பது வல்கலம், அதாவது மரவுரி. மரவியை கட்டிக் கொண்டிருந்தாலும் கூட அவள் அழகு நல்ல கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்கிறான் காளிதாசன். கவர்ச்சிக்கு குத்திரிதும் குறவில்லை. அதை நமக்கு எடுத்துக்காட்டுகிறான் அழகாக. சரசிஜமனுவித்தம் செய்வலேனாபிரம்யம் காலையில் சூரியோதயமான உடனே தாமரை பொய்கையின் அருகே போய் நாம் நின்றுமையில் நூற்றுக்கணக்கான தாமரை மலர்கள் மலர்ந்து பார்த்தா குளமே மிக அழகாக இருக்கும். அந்த தாமரை மலரின் பக்கத்தில் தண்ணீரிலே பாசி படர்ந்திருக்கிறது. அந்த பாசி அழுக்கான பாசி படர்ந்திருந்தாலும் கூட தாமரையின் அழகு குறையவில்லை. அது சிலது பச்சை நிறமாக இருக்கும் சிறிது. அதனால இதனுடைய வெளிர் சிவப்பு இருக்கிறதே இது இன்னும் எடுத்து காட்டுகிறது. ஆக பாசி இருந்தாலும் தாமரை மலர் மிக அழகாக தோற்றத்தை அளிக்கிறது. அதேபோல மலினமபிஹிமாம் சோஹோ லட்சுமி லட்சுமி தனோதி பௌர்ணமி இன்றைக்கு சந்திரன் மிக அழகா இருக்கிறான். சந்திரன் என்று கேட்டால் எல்லாரையும் மகிழ்விக்கிறவன் என்று பொருள். ஆக எல்லோரையும் மகிழ்விக்கக்கூடிய நிலையில் இருக்கமையான சந்திரன் பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறான்? பொதுவாக அழகு என்று சொல்லலாம், ஆனால் அவன் நடுவே கரும்புள்ளிகள் இருக்கின்றன. அது அதனுடைய அழகை கெடுக்காதோ என்று கேட்டால், அதனுடைய அழகை அது அதிகமாக எடுத்து காட்டுகிறதே ஒழிய அழகை குறைக்கவில்லை. இப்படியாக நாம் சந்திரனை அனுபவிக்கிறோம் அல்லவா. அதே போல இவளும் இயம் அதிக மனோஜ்ஞா அப்படின்னார். இவள் அழகி அதிக மனோஜ்ஞா, மிக மிக அழகியா இருக்கார். எதனால்?